శ్రీరంగా లక్ష్మణ మునీంద్ర పదాబ్జ బృంగం శ్రీవాసుదేవ గురువర్య కృపావలంబం శ్రీవీర రాఘవ గురుత్తమలబ్ధ బోధం శ్రీవత్స చిన్నం అఘమరుషణమాశ్రయామః శ్రీరొన్ను తూప్పుల్ తిరువేంగడముడయ్యాన్ పారొన్నచ్చున్న పడముడియుల్ ஓரொன்னுதானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. பிள்ளை எந்தாதி அப்படின்ற சுவாமி தேசிகனை பத்தி அந்தாதி கிரமத்துல அவருடைய குமாரர் அருளி செய்த அந்த பிரபந்தம், அதுல ஒரு பாசுரத்தை சொல்லணும் அப்படின்னு நியமிச்சிருக்கா. நாச்சியார் திருப்பாவையில அருளி செய்யும் பொழுது உய்யுமார் எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு. என்னன்னா, நம்ம இந்த சேத்தனர்கள் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது. அந்த சரணாகதிக்கு அங்கம் 5. 6வதாக சரணாகதி, அதையும் சேர்த்து ஷட்விதா சரணாகதின்னு ஒரு கிரமத்துல சொல்ற வழக்கம். அங்கியாக 6வதாக சரணாகதி, அந்த கிரமத்துல இந்த பாசுர அமைப்பானது சரணாகதிய முக்கியமாக சொல்றது. என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அர்த்த பஞ்சகம் இத ஒத்தன் அவசியமாக தெரிந்து கொள்ளணும். பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனஹ பிராப்தி உபாயம் ததா பலம் பலம் செய்வ ததா பிராப்தி விரோதிச்ச. இததான் வந்து இதிகாச புராணங்கள் வேதத்துல சொன்ன கிரமத்துல மூதலிப்பிக்கிறது, அதாவது உறுதிப்படுத்தி சொல்றது இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம். இந்த இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், அத தமிழ்படுத்தி ஆழ்வாருடைய நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு அனுசந்தானம் பண்ணக்கூடிய தனியன்ல ஒன்னுலையும் சொல்லியிருக்க, மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோம் யாழினிசை வேதத்தியல். அப்படி எம்பெருமான பத்தி தெரிஞ்சுக்கணும், உயர்ந்தவன் ஜீவாத்மா அவர தத்துவம், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமான அடையறதுக்கு என்ன வழி, அடைந்தால் வரக்கூடிய பிரயோஜனம். சரி, அப்ப எல்லாரும் அந்த வழியை பின்பற்றி அவனை அடைஞ்சிருக்கலாம் என்றால், அதுக்கு நம்ம கர்ம வினை தடையாகி தொக்கியல், தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 5. இதை தெரிஞ்சின்றவன் கண்டிப்பாக அந்த சரணாகதியை எம்பெருமானிடத்துல அனுஷ்டிக்கிறான். சரணாகதிக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற அங்கங்கள் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் முதலான 5. அதை இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது அவசியம் விஜாபிக்கிறேன். இப்போ பாசுரத்துக்கு போவோம். ஆறாக எண்ணும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விறகு எனக்கு இல்லை விரக்தி இல்லை தேராது திண்மதி சீரார் கதியிலும் செம்பொன்மேனி மாறாத தூப்புல் மாலே மறவேன் இனி நின் பதமே அப்படின்னு பாசுரம். இந்த பாசுரத்துக்கு பொருள் என்னன்னா, மாறாத அப்படிங்கிறதுனால வேறுபடாத, அதாவது இதெல்லாம் தூப்புல் பிள்ளை சுவாமி தேசிகன் பத்தி சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய அடைமொழி. செம்பொன் மேனி, அதாவது சிவந்த பொன் போன்ற, பொன்னை உருக்கினால் அது சத்த சகப்பா தெரியும். அந்த திருமேனியோடு கூடினவரான தூப்புல் மாலை, தூப்புல் எம்பெருமான், ஏன்னால் நாம் எல்லோரிடத்திலும் வியாமோகத்தோடு கூடினவன், அதனால தூக்குள் மாலே என்பருமானே. ஆறாக எண்ணும் மோட்சத்துக்கு உபாயமாக சாஸ்திரங்கள்ல எண்ணப்பட்ட சொல்லப்பட்ட அரும் கர்மம், அதாவது என்னது, கர்மயோகம். அதுக்கப்புறம் ஞானம், அதனால ஞான யோகத்தை. காதல் அப்படிங்கிறதுனால பக்தி யோகம். என்ன தமிழ்ல அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், சாதாரணமாக அனுபவிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம அன்பு வச்சால் அதற்கு வேறு பெயர். உயர்ந்த விஷயமான பகவானிடத்துல வச்சிருக்கிற அன்புக்கு காதல், அதுதான் பக்தி அப்படின்னு அந்த பதத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதை இந்த மூணு, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதை கை கொண்டு வேறாக நிற்கும் விறகு, அதாவது வேறு, இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா தனித்து நிற்கிறது, அதாவது பிரபத்தி அப்படிங்கிறது தனித்து இருக்கு. பகவான அடையறதுக்கு பக்தி ஒரு வழி, பக்தியா பரமையா வாபி அப்படின்ற கிரமத்துல பிரபத்தி மார்க்கம் இன்னொன்னு. அப்போ வேறு, வேறாக நிற்கும் விறகு, அது தனியா நிக்கிறது பிரபத்தி, வேற எதையும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடியது. பக்தி யோகம் சரியாக நடைபெறணும்னு பிரபத்தி பண்றதுன்றது வச்சுருக்கா. ஆனால் பிரபத்தியானது எதுவுமே இல்லாமல் நேரடியாக எம்பெருமான சென்றடையறதுக்கான ஒரு வழி, அதாவது சரணாகதி. அப்போ என்னன்னா வேறாக நிற்கும் விறகு, அதாவது வேறு சகாயம் வேண்டாமல் நேரடியாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இல்லை, விரக்தி இல்லை, வைராக்கியமும் கிடையாது. அப்போ இன்னொன்னு என்ன சாய்க்கிற, சீரார் கதியிலும் சிறப்பான எம்பெருமான அடையறத்துக்கு வழியாக சொல்லப்பட்ட பிரபத்தி, அதுல சீரார் கதியிலும் பிரபத்தின்ற அந்த ஒரு உபாயத்திலையும் வந்து திண்மதி, திடமான பக்தி, மகாவிஸ்வாசம், அது வந்து என்னது தேராது. எனக்கு வந்து இருக்கான்றது தெரியல. இப்படிப்பட்ட மகான்கள் தன்னை நைச்சானுசந்தானன்ற கிரமத்துல இந்த மாதிரி சொல்லிக்கிறார். ஏனால் பக்தி பண்றது கஷ்டம், அதுல எத்தனையோ விஷயங்கள். பிரபத்தியில அந்த மகாவிஸ்வாசம் நம்பிக்கைன்றது அவசியம் வேணும், அது வந்து கண்டிப்பாக அது போகணும். இவர் சுவாமி என்ன சாய்க்கிறார், குமாரர் அதுவும் எனக்கு சித்திச்சிருக்கா, நான் எனக்கு தெரியல, அப்ப நான் என்னதான் பண்றது. இனி நின் பதம், இனிமேல் உன்னுடைய திருவடி, அதாவது சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை மறவேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த பாசுரம் என்னன்னா அகிம்சனோ அனன்ய கதிகின்னு ஆள வந்தார். கைமுதலற்ற நிலைமை, கையில எதுவும் இல்லைன்னால் வேற இடத்துக்கு போலாமேன்னா அந்த கதியே எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயத்த வச்சுண்டு ஆகிஞ்சன்யத்தை வெளியிடுற விதமாக இந்த பாசுரம் சொல்லப்பட்டு, இதுல கர்மயோகம் ஞான யோகம் பக்தி பண்றதுக்கு தனக்கு சாமர்த்தியம் இல்லை, இதெல்லாம் கஷ்டம், அப்ப பிரபத்தி பண்ணலாமேன்னு சொன்னால் பிரபத்திக்கு முக்கியமான அங்கமாக மகாவிஸ்வாசம், அதுவும் எனக்கு இருக்கான்னு நான் உரைச்சு பார்த்துண்டா இருக்கிற மாதிரி தெரியலையே, அப்போ உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு அப்படின்னு, உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இடத்துல சொல்ற கிரமத்துல இந்த பாசுரம். கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜீவன் வேற பரமாத்மா வேற, இத சாஸ்திரங்களை கொண்டு தெளிஞ்சுண்டு தன்னால முடிந்த காரியங்களை பலன்ல விருப்பத்தை விட்டுட்டு இத பண்ணால் இந்த பலன் வரும் அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை, நித்திய மற்றும் நைமித்திக கர்மங்களை விடாமல் கை கொள்வது. நம்ம விருப்பமா பண்றது காமிய கர்மா, ஆனா நித்திய கர்மா சிலது வச்சிருக்கா, அதை அவசியம் பண்ணணும். நைமித்திகம்னா சில நிகழ்வு வந்தால் பண்ணணும், கிரகணம் முதலானது அந்த மாதிரி. அதெல்லாம் பண்ண பின்னாடி இருக்கக்கூடிய நமக்கு அவகாசம் இருந்தால் நமக்கு விருப்பமான செயல்களை பண்ணலாம். கீதையில எம்பெருமான் இத பத்தி சொல்லும் பொழுது தெய்வமே வா பரே யஜ்ஜம் அந்த ஸ்லோகத்துல தேவதைகளை அர்ச்சனை பண்றது, தபஸ் பண்றது, தீர்த்த யாத்திரை பண்றது, தானம் யாகம் இதெல்லாம் பண்றது, இத முறையாக பண்றது, அப்போ அங்கங்களோடு யோகம் அனுஷ்டிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கர்மயோகத்தினுடைய பிரிவுகள் அப்படின்னு சாட்சி. ஞான யோகம்னா என்னன்னா கர்மயோகத்தினால மனசை அடக்கி நம்ம இந்த பிரகிருதி லோகம் இதை விட வேறானவன் பரமாத்மா அப்படின்றத தெரிஞ்சுண்டு இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவினால தாங்கப்பட்டவன், பகவானுக்கு விதேயன், அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன், பகவானுக்கு சேஷபூதன், அவனுக்கு அடங்கி கைங்கரியம் புரிந்து கொண்டிருப்பதுதான் ஜீவாத்மாவினுடைய நிலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை தொடர்ந்து சிந்தனை பண்றதுதான் ஞான யோகம். இத சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது பகவத் அனுபவத்துக்கு உபாயமான பக்தி யோகத்திலே இழியும் போது உள்ளிருக்கிற ரத்னம் காண்கைக்கு திருச்சீரை கண்டார்போலே அந்தர்யாமியை பார்க்கும் போதைக்கு அவனுடைய சரீரபூதனான ஜீவாத்மாவினுடைய தரிசனம் உபயுக்தமாய்க் கொண்டு பக்தி யோகத்துக்கு அதிகாரி கோட்டியிலே ஏறிட்டு கிடக்கும் அப்படின்னு ரகசிய கிரந்தத்துல ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்துல அனுசந்தானம் பண்ற. அதாவது என்னன்னா கீழ்ச்சீரைனா அந்த சுருக்கம் வச்சிருக்கா, உள்ள இருக்கிறது தெரியாது, ஆனால் அதை பார்த்தா அது உள்ள ஏதோ இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுட்டா அது உள்ள எம்பெருமான அந்தராத்மாவாக இருக்கான்றது தெரியும். அவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஞான யோகம். பக்தி யோகம் அப்படின்னா வேற ஒன்னுலையும் ஈடுபாடு இல்லாமல் வேற எத்தையும் பற்றுதலாக வச்சுக்கொள்ளாமல் பகவானை தவிர வேற ஒருவருக்கு நான் சேஷபூதன் அல்லன் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சரீரம் விடும் வரையில் இடைவிடாமல் பகவான தியானம் பண்றது அதுதான் பக்தி யோகம். இது பகவான் அடையறதுக்கு நேரான உபாயம். அப்போ இந்த பக்தி யோகம் யார் பண்ணலாம் அப்படின்னா திரைவர்ணிகா, பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன் இவா பண்ணலாம். அதே மாதிரி ஆசிரமம், அப்போ பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி இவெல்லாம் பண்ணலாம். இவெல்லாம் எப்ப பண்ணணும்னா தன்னுடைய வர்ணமோ ஆசிரமோ அதுக்கு ஏற்பட்ட கர்மாக்கள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் இதை பண்ணணும். அதனால இப்போ இது இந்த வர்ணாசிரம தர்மங்களை விடக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானத்தை விருத்தி பண்றது, சத்வகுணத்தை மேலோங்கும்படி பண்றது, சத்வகுணம் ஏற்படுறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ரஜோகுணமோ தமோ குணமோ இந்த குணங்கள்னால ஏற்படக்கூடிய பாபங்களை கழிக்க வர்ணாசிரம தர்மத்தை ஏன் விடக்கூடாது அப்படின்னு அது அவசியம் பண்ணிட்டு தான் பக்தி யோகம் பண்ணணும். சரணாகதி பண்ணவனும் அவனுக்கு உண்டான காரியங்களை பண்ணணும், ஆனால் இவன் அவசியம் பண்ணணும், இவனும் பண்ணணும், பிரபத்தி அனுஷ்டிக்கிறவனும் இதெல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் பகவத் பிரீத்தி அர்த்தம். பகவானுக்கு நம்ம கிட்டக்க வந்து சரி இவன் சரணாகதி பண்ணிட்டா இவனுக்கு மோட்சம் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறத விட என்ன பண்ணிட்டு இருக்கான், சரணாகதி அனுஷ்டிச்சுட்டான், இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்றான், என்ன கர்மாக்களை வந்து விடாம பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அதிகப்படியான அவனுடைய பிரீத்தியை நம்ம சம்பாதிச்சுக்கிறது அது எத்தனையோ நல்லது, கண்ணுக்கு தெரியாது அதனுடைய பலன், ஆனால் நல்லது. அந்த இந்த விஷயங்களை ஆள வந்தா தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்யும் பொழுது இந்த பாசுரம் வரத்துக்கு காரணமாக அமைஞ்ச மூல ஸ்லோகம் ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மபேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதிஹி சரண்ய தொத் பாதமூலம் சரணம் பிரபத்யே. எனக்கு தர்மங்கள் கர்மயோகம் தெரியாது, ஆத்மவேதின ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற ஞான யோகம் அதுவும் பண்ணது. சரி, நான் பக்திமான் பக்தியோட இருக்கனா உன்னுடைய திருவடி தாமரைகள்ல, அதுவும் கிடையாது. சரி, வேற என்னதான் இருக்கு உங்ககிட்ட? அகிஞ்சனம், கையில ஒன்றும் கிடையாது, அனன கதியும் வேற கிடையாது. அதனால அந்த புகழொன்றில்லாபடியே உன் அடிக்கு இடமருந்து புகுந்தேனேன்னு திருவேங்கடமுடையான் விஷயமான பதிகத்துல சுவாமி நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறாரோ அதை வச்சுண்டு தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, உன்னுடைய திருவடிகளை பற்றுகிறேன் அப்படின்னு. இங்க சுவாமியினுடைய குமாரர் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை பற்றேன், அதை தவிர எனக்கு தெரியாது. காலில் விழுந்தாச்சுன்னா எது ஹிதமோ கிருபையா நிஸ்பிருகோ வதேதுன்னு ஆச்சாரியனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற லட்சணம் அது அவர் பண்ற. ஆச்சாரியனிடத்துல பிரார்த்திக்கிறச்ச எந்த கிரமத்துல சரணாகதி அனுஷ்டிக்கணும் தனக்காக அப்படிங்கறத பிரார்த்திக்கிற கிரமத்துல இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அது அப்போ இங்க விசேஷம் என்னன்னா, மந்திர ரத்னம் துவயம், புராண ரத்னம் விஷ்ணு புராணம், இது ஸ்தோத்திர ரத்னம் ஆள வந்தார். அப்போ மந்திர ரத்னமான துவயம்தான் சரணாகதி மந்திரம். அதுல பூர்வ கண்டத்துல கடைசி பதம் பிரபத்திய, அது அப்படியே இங்க போட்டிருக்க ஆள வந்தார் இந்த ஸ்லோகத்துல. அப்போ பிராட்டியோடு கூடின எம்பெருமானிடத்துல சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். அப்போ இந்த ஸ்தோத்திர ரத்னம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, மூல மந்திரம் துவயம் சரம ஸ்லோகம், மூணுத்துக்கும் உண்டான எழுத்துக்கள், மூலமந்திரம் எட்டு, துவயம் வந்து 25, சரம ஸ்லோகம் 32, மொத்தம் வந்து 65 ஸ்லோகம். இது 65 அது மாத்திரம் இல்லை. அப்போ இந்த அங்க என்னென்ன பதமோ அந்த எழுத்தை வச்சுட்டு அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்லோகத்துல அந்த பதம் வரும். அந்த மாதிரி இதுவும் இந்த இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபத்தியன்றதும் அந்த எண்ணிக்கையில வரும்பொழுது எத்தனாவதா வருமோ அத்தனாவதாவது ஸ்லோகத்துல வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரகசியமான விஷயமானதுனால குறிப்பிட்டு மாத்திரம் காட்டிட்டு நிறுத்திக்கிறேன். அப்போ அது எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தராத்மாவான என்னை சரணமாக நீ பற்றினால் ந பிபேதி குதஷன, எங்கிருந்தும் உனக்கு பயம் இருக்காது, அச்சம் இருக்காது அப்படின்னு பாகவதத்துல சொல்லும். அது எம்பெருமான் என்ன சாய்க்கிறார், மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்ம பாவேன யாசசி ஹகுதோபயம். அந்த ஸ்லோகம் பாகவதத்துல வந்திருக்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை திருவுள்ளத்துல வச்சுண்டு ஆள வந்தார் இந்த ந தர்ம நிஷ்டோஸ்மி அப்படின்றதுல பகவானுடைய திருவடிகள்ல சரணாகதிய அனுஷ்டிச்சால் இங்க ஆச்சாரிய சார்வபௌமனான தூப்புள் வள்ளனுடைய திருவடிகள்ல சுவாமியினுடைய குமாரர் நயனாச்சாரியார் அதை அனுஷ்டிக்கிறார். அப்போ ஏன் அப்படின்னால், எம்பெருமான காட்டி தரக்கூடிய சாமர்த்தியம் ஆச்சாரியன் ஒருவனுக்கு தான் இருக்கு அப்படி. அப்போ இதுக்கெல்லாம் என்ன இதிகாசங்கள்லாம் இதுதான் சொல்றதுன்னு சொல்றோமே. அப்போ ஆதி காவியமான ராமாயணத்துல வரும் பொழுது ராமபிரான் அப்படி வர சபரி காத்துன்னு இருக்கா, அவகிட்ட வர ஏன் காத்துன்னு இருக்கா, அவ ரிஷிகள்லாம் இருந்தா ஏதோ கைங்கரியம் பண்ணா அவள்லாம் வந்து அவ வந்த காரியம் முடிஞ்சுடுத்து மேல் லோகம் போறா, போறச்ச நானும் வர்றேனே அப்படின்னு சொல்றா. இல்ல, நீ தன்னால் எங்களுக்கு பண்ண கைங்கரியம் வீண் போகாது, ராமபிரான் வர அவரை சேவிச்சுட்டு நீ வா அப்படின்னு. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவள் என்ன சொல்றா, பாதமூலம் கமிஷ்யாமி யான்யகம் பரியச்சாரிஷம், இத்தனால் யாருக்கு நான் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருந்தேனோ அவ எங்க இருக்காளோ அங்க நான் போறேன் அப்படி. இத நம்ம தூப்புள் வள்ளல் ரகுவீர கத்தியத்துல வரும்பொழுது அவந்திய மகிம முனி ஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு சாயிருக்கும். சபரிக்கு ஆச்சாரியன் அனுகிரகத்தினால மோட்சம். ஆச்சாரியன் கிட்டக போய் சேர்ந்தால்தான் ஆச்சாரியன் நமக்காக அனுஷ்டித்த சரணாகதி தான் நமக்கு மோட்சத்தை பெற்று தரது. அதுக்கு பிரமாணம் சுவாமி தேசிகன் இந்த சாட்சி பூதா சபரிக்கு மோட்சம் அவ ஆச்சாரியன் அனுகிரகத்தினால, சாட்சி மாத்திரமா எம்பெருமான் அங்க நேர இருந்தார் அப்படி. அப்போ ஆச்சாரியன் மூலமாகத்தான் சரணாகதி அனுஷ்டிச்சு பகவான அடையணும்னு ஏற்படுறது. அததான் இந்த பாசுரத்துல நயனாச்சாரியார் மறவேன் இனி நின் பதமே, பதம்னாலே திருவடி அந்த அதெல்லாம் சொல்ற. அப்போ என்னன்னா இத நான் மறக்க மாட்டேன், மறவேன் சாய்க்கிறாரோ இல்லையா, என்னன்னா ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பலதான தீட்சிதாம். யார் என்ன வேணும்னு கேட்கிறாளோ அட கொடுக்கறதே பிரதமாக அனுஷ்டித்து கொண்டிருப்பவன் எம்பெருமான் அப்படின்னு கூறத்தாழ்வான் தேவ பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது. அப்போ அவர் காட்டி தந்த அந்த ஊர்ல அவதாரம் தூப்புள் பிள்ளைகளுடைய திருவடிகளை மறக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்துல அவருடைய குமார். இப்போ பிரபத்திக்கு நியாச வித்தியின்னு பேரு, பல பெயர் சரணாகதி பரநியாசம் பரசமர்ப்பணம் அப்புறம் அந்த மாதிரி. அப்ப நியாச வித்தியின்னு பேரு, ஏன்னா பகவான் அடையறதுக்கு 32 வித்தியை சொல்லப்பட்டிருக்கு, 31 பக்தி யோகம், அந்த 32ங்கிறது இந்த பிரபத்தி இதுதான். இது அதனாலதான் இதுக்கு நியாச வித்தியின்னு. அது எப்படி அப்போ இதுக்கு வந்து 5 அங்கங்கள் என்னன்னா ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் கார்பண்யம் மகாவிஸ்வாசம் மற்றும் கோப்திருப்த வரணம் அப்படின்னு 5 அங்கம் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கியாக சரணாகதியை சேர்த்து ஷட்விதா சரணாகதின்னு சொல்றது. அங்க பக்தி யோகத்துல வரும்போது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான 7 அங்கம். சமாதின்றது சேர்ந்துடுறது, அது 7 தான் அங்கம். அது அஷ்டாங்க யோகம்னு 8 சொல்றது, ஆனா 8வது வந்து பகவானோட சேர்ந்து இருக்கிறது அது அங்கம். அப்போ 5 அங்கங்களோடு இந்த ஆத்மாவை பகவானுடைய திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறது தான் தியாகம் சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுறது. மோட்சத்திற்காக பண்ணக்கூடிய பிரபத்தி தான் பரம புருஷார்த்தம் அப்படின்றதும் தெரியுது. இப்போ வேறு பலன்ல ஆசை இல்லாத நிலை, அப்படிப்பட்ட அடியேனை வந்து பகவான் பிரபத்தி பண்ணி வைக்கிறான். சரணாகதியினுடைய அங்கங்கள்ல என்ன தாத்பரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் அனுகூலமாக இருப்பது பிரதிகூலமாக இல்லாமல் இருப்பது, இது இது ரெண்டும் பகவானுடைய இஷ்டத்தை அனுசரித்து நடந்து கொள்வதற்கு தேவையான சேஷத்துவ ஞானம் முக்கியமா. அப்போ இது இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா பகவானுடைய கட்டளையை மீறாமல் இருக்கிறதுனால அபாய பரிகாரம். அபாயம் நம்ம ஏதானா நேர்ந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணணும், அதனால வந்து அது இவனுக்கு வந்து இல்லாத போறது, அந்த பலன் முக்கியமாக கிடைக்கிறது. கார்பண்யம் அப்படின்னா கையில ஒண்ணும் இல்லை, கை முதல் அற்ற நிலை. அப்போ கையில ஒண்ணும் இல்லைனால ஏதானா இருந்தாதானே கர்வம், இல்லைன்னா அது கிடையாது. அதனால இப்ப இது எதுக்கு அப்படின்னா பகவானுடைய கருணையை உண்டாக்குறது, அது பிரயோஜனம். கையில ஒண்ணுமே இல்லைன்னா அவனைதான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிறது, என்னால் ஒண்ணுமே இல்லை ஆனா எனக்கு பலனோ உயர்ந்த பலன் போடணும்னு கேட்கறான். ஆனால் இல்லைன்றத சொல்றான் பாருங்க, ஏதோ இருக்கு நானும் முயற்சி பண்றேன்னு சொல்றவனை விட இந்த மாதிரி சொல்றான். அது இன்னொன்னு, இது வந்து பகவானுடைய கருணையை தூண்டுறது. வேறு உபாயமும் பண்ண சக்தி இல்லை, கை முதல் ஒண்ணும் இல்லைன்னா கையில ஏதோ இல்லைன்றது மாத்திரம் இல்லை, வேறு உபாயத்தை பண்றதுக்கும் சக்தி இல்லைன்றத சொல்லி. ஆனால் எனக்கு வந்து அந்த பக்தி யோகம் பண்ணினால் என்ன பலனோ அந்த பலன் எனக்கு வேணும்னு கேட்டார். மகாவிஸ்வாசம் என்னன்னா பகவான் நம்மளை கண்டிப்பா காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை. இதுக்கு உதாரணம் நிறைய சொல்றாங்க. முழுமையா பகவானிடத்துல நம்ம பொறுப்பை ஒப்படைச்சோம். மகாபாரத யுத்தத்துல வந்து அந்த ஜெயத்ரதன்றவன் வந்து சக்தின்ற ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணா அர்ஜுனன் கிட்டக்க கண்ணன் கேக்குற இதுக்கு மாத்து எதானா வச்சிருக்கியா? இப்ப ஆக்னேயாஸ்திரம்னா வாருணாஸ்திரம் அந்த மாதிரி இல்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப நீ பெசாமையே இருக்கிய, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க, நீதான் இருக்கிய எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை. அப்போ பகவானிடத்துல அவ்வளவு நம்பிக்கை. உடனே பகவான் என்ன பண்றனா, தேர் ஓட்டுறவ முன்னாடிதானே இருப்பேன், எஜமானன் பின்னாடி இருக்கான், ஏந்து நின்றுட்டேன் உக்காண்டுதானே யுத்தம் பண்றவா நின்றுட்டு தேர் ஓட்டி உக்காண்டுதான் ஏந்து நின்றுட்டேன். பீஷ்மர் பாக்கிற இத சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி, நீ வந்து அர்ஜுனன் இடத்துல இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால விராட்டி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமார் அதையே காயப்படுத்திட்ட, இந்த அஸ்திரத்தை வாங்கிட்டாரு. இப்படி நீ பண்ணும்போது நாங்கள் இத்தனை பேர் யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படி அந்த மாதிரி நம்பிக்கை. அதாவது நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கமே நமக்கு கிடைக்காத போயிடாதுன்ற அந்த கிரமத்திலையும் இருக்கக்கூடாது, பாபம் பண்ணியிருக்கமேன்னு பயமாட்டோம். இந்த விசுவாசம் பகவானிடத்துல பூர்த்தியா கோத்ருப்த வரணம் அடுத்தது என்னதுன்னு தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறது. ஏன்னால் பகவானுக்கு வந்து என்னன்னா இது ரொம்ப அவசியம்னு சொல்றேன். ஏன்னால் இவன் ஏதோ ஒன்னு அபேட்சித்து அத பகவான் கொடுத்தான்னா தான் அது சரியா. அப்போ இவன் கேட்காத போது புருஷார்த்தம் உயர்ந்த பலனை கொடுத்ததாகவே ஆகாது அப்படி. அதனால இவன் கேட்கணும், ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே, ரட்சைய அபேட்சிச்சு காத்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அதனால அப்போ இந்த அஞ்சு விஷயத்த சதாச்சாரிய கட்டாட்சத்தாலே தெளிந்தவனுக்கு அல்லது மகாவிஸ்வாசம் பிறவாது. அஞ்சுல ஒண்ணுதான் மகாவிஸ்வாசம். பட் இதெல்லாம் அனுகூலனா இருக்கேன்னா இருக்கணும், பிரதிகூலனா இல்லாமல் இருக்கேன்னா இதெல்லாம் வந்து பகவான் அதெல்லாம் என்னதுன்னா பகவான் சொன்னதாக சொல்லப்பட்ட புராணங்கள் அதுல வந்து சொல்லியிருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்கியா, ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய கட்டளை, அதை மீறாமல் இருக்கணும்னு சொல்ல அதான் அனுகூலம். அதை பண்றது பண்ணாதேன்னு சொன்னத செய்யாதன செய்யோ, அதை பண்ணாமல் இருக்கணும் அப்படி. அதனால அப்போ சதாச்சாரியனுடைய கிருபை இல்லாமல் மகாவிஸ்வாசம் உண்டாகாது. சுவாமி தேசிகனுடைய வாக்கியமே இதெல்லாம் ரசித்திரை சார்பில். அதனால மகாவிஸ்வாசம் வேணும்னா ஆச்சாரிய கட்டாட்சம் ஆச்சாரியனுடைய கிருபை வேணும். அததான் நீங்க வந்து இந்த பாசுரத்துல மாறாத தூப்புல் மாலே மறவேன் இனி நின் பதமே, ஏன்னா அதுல நெறியோட இருக்கிறவர். அதனால அந்த மாதிரி, ஏன்னா ஆச்சாரியால் நம்ம சம்பிரதாயத்துல எழுந்துருளி இருந்த ஆச்சாரியால் எழுந்துருளி இருக்கும் ஆச்சாரியர்கள் எப்படின்னா நெறி தவறாதவா, அன்றிலேருந்து இனி வரைக்கும் அதை கடைபிடிச்சுட்டு வரவா. அதனால வந்து அவளுடைய கிருபை இல்லாமல் நமக்கு இந்த அஞ்சுமே வராது, பண்ணணும்னு தோணாது முதல்ல. அது சரி. இந்த விஷயத்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் சாப்பிடு சரணாகதி தீபிகர் தத் பிராதிகூல்ய விமுகாக ஸ்புரதானுகூல்யாக கிருத்வா கிருபணதாம் விகதாதி சங்கா சுவாமின் பவ ஸ்வயம் உபாய இதீரயந்தஹ நிஜபாரம் அபார சத்தௌ அப்படின்னு சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகம். எல்லோருக்கும் தலைவனாக எழுந்தருள் இருக்கார் விளக்கொளி பெருமாள். அப்போ அந்த எம்பெருமானுக்கு எதிரான நிலை நோக்கம் இல்லாமல் இன்னும் நன்றாக வெளிப்படுகின்ற இசைவான செயல்களையே உடையவர்கள், பிரதிகூலமான விஷயங்கள் பண்ணல, அனுகூலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. மேலும் தமது தாழ்வான நிலையையும் கிருபணதா, அதுக்கப்புறம் புகழ் இல்லாத படியையும், வேறு ஒன்றும் கதி இல்லை நமக்கு வந்து இல்லை அப்படின்னு, அந்த அதெல்லாம் வெளிப்படும்படி பண்ணி சந்தேகம் சங்கா, சங்கானா சந்தேகம், அது இல்லாமல் மகாவிஸ்வாசம், எம்பெருமான் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படின்ற கிரமத்தில். அப்போ அந்த எம்பெருமான சுவாமின் பவ ஸ்வயம் உபாயம், ஒன்ன அடையறதுக்கு நீயே வழி, உபாயம் உபேயம் அந்த மாதிரி ரெண்டும், அந்த மாதிரி கிரமத்தில் தன்னுடைய கருத்து இந்த சரணாகதி விஷயமான விஷயத்தை மகான்கள் இருக்கா. அப்போ அப்படிப்பட்ட கரை காண முடியாமல் அவளுடைய எல்லை, அவள் எவ்வளவு தூரம் நம்பிக்கைன்றதெல்லாம் நம்ம அளந்து பார்க்கலாம் முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் உன்னிடத்துல என்ன காப்பாத்துற பொறுப்பை ஒப்படைக்கிறா. நிஜபாரம் அபார சக்தோ தொய் அற்பயந்தி, நிஜபாரம் அபார சக்தோ, இவாளுடைய சக்திக்கு அளவே கிடையாது, அவ வந்து எந்த ஜீவாத்மாவை காப்பாத்துற பொறுப்பை உம்மிடத்துல வைக்கிறா, ஒப்படைக்கிறா அப்படி. ஆனுகூல்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி இதி விஸ்வாசோ கோப்திருப்த வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதிகி. அந்த பிரமாண ஸ்லோகத்துல இருக்கிற விஷயங்களை வச்சிருந்த பதங்களையே இந்த ஸ்லோகத்தில், அப்போ நியாச விம்சதியில ஒரு ஸ்லோகத்துல அதுக்குன்னே ஏற்பட்டது சரணாகதி தீபிகை நியாச விம்சதி, அதுல வரைச்ச அத்தியந்த அகிஞ்சனோகம் ஸ்வதப சரணதா சந்நிவத்தோத்ய நாத த்வத் சேவை காந்த தீஹி ஸ்யாம் த்வமசி சரணம் இத்யத்யவஸ்யாமி காடம் த்வம்மே கோபாயிதாஸ்யாகா த்வயி நிகித பரோஸ்மியேவம் இத்யர்ப்பிதாத்மா. அது ஒரு பிரகாரம், இதே அர்த்தம்தான் அந்த ஸ்லோகத்துக்கும். அதுல இத் அத்யவசியாமின்னா மகாவிஸ்வாசம், திடமான நம்பிக்கை, நீ காப்பு காடம், அப்படிப்பட்ட உம்மிடத்துல இந்த ஜீவாத்மாவை காப்பாத்துற பொறுப்பை ஆச்சாரியர்கள் ஒப்படைச்சிருக்கா அப்படின்ற அதே அர்த்தம்தான் இந்த ஸ்லோகத்துக்கும். பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படின்றத தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான். நியாச திலகம் அதுல ஒரு ஸ்லோகம், கல்பஸ்தோமேப்யபாஸ்த த்வதிதரகதயோ சக்தி ஜி பக்தி பூம்னா ரங்கேஷ பிராதிகூல்ய க்ஷபண பரிணமது நிர்விகாதானுகூல்யாஹ த்ராதாரம் த்வாம் அபேத்யாத் சரணவரணதோ நாத நிர்விக்னயந்தஹ த்வன்நிக்ஷிப்தாத்மரக்ஷாம் பிரதி ரபச ஜுஷக ஸ்வப்ரவர்த்தி தஜந்தி. இதுல என்னன்னா, இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மூவகையான உபாயங்கள் எல்லாத்தையும் என்னன்னா இது அதெல்லாம், அதாவது சக்தி தி பக்தி பூம்னா, சக்தின்றதுனால கர்மயோகம், தீன்றதுனால ஞான யோகம் பக்தி, இதெல்லாம் இல்லை. அப்போ ரங்கேஷ ரங்கநாதன் விஷயம், பிராதிகூல்ய க்ஷபண பரிணமத்து, எவ்வளோ பிராதிகூல்யம் பண்ணாலும் அதை பொறுத்து கொள்ற தன்மை உமகிடத்தில், அதே மாதிரி ஆணுகூல்யம் பண்ற திராதாரம் துவாம், அதாவது திராதான காப்பாத்திரவன், அதாவது காப்பாத்திர பொறுப்போ பகவான் இடத்துல, அதை எப்படி சரண வரணத்தோ உன்னுடைய திருவடி தாமரைகள்ல அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கான். அப்போ இந்த பரத்தை நீர் எடுத்துண்டு பண்ணா நான் என்ன பண்ணணும்னா சொப்பிரவர்த்தியும் தஜந்தி, இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை நான் விட்டுடலாம், காப்பாற்ற வேண்டியது. அவதான் ஆச்சாரியன் மூலமாக பகவானிடத்துல சரணாகதி பண்ண முன்ன ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு நானும் பண்றேன்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அது ஒரு பிரகாரம் அங்க. இங்க வந்து வரும்பொழுது கீதையில எம்பெருமா கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம்ன்ற மூன்று உபாயங்களை விரிவா சொன்னார் அந்தந்த அத்தியாயங்கள்ல. அதை கேட்டு இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது போல இருக்கேன்னு அர்ஜுனன் துவண்டு போய் நிக்கிறான். அப்போ கடைசியா சொன்ன உபாயம் சரணாகி. அப்போ இதுக்கு பேர் அத்திமோபாயம்னு சம்பிரதாயத்துல சொல்றோம். சரணாகதி ஆன பின்னாடி தன்னை காத்து கொள்ள முயற்சி இவன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கூடாது, கிடையாதுன்றது தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணாமல் இருக்கணும். இதுவும் இருக்கட்டமேலாம் பண்ணக்கூடாது. ஏன்னால் ஆஞ்சநேயரை துர்மாஸ்திரம் போட்டு அசோகவனத்துல ராட்சசாலாம் யுத்தம் பண்ண அப்புறம் கட்டிட்டார். கட்டின உடனே கயிறு கீறுனால கட்டினாலாம், கட்டின உடனே அந்த பிரம்மாஸ்திரம் அவுத்துண்டு போயிடும். ஆனால் ஆஞ்சநேயர் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் எம்பெருமான் கண்ணன் மாத்திரம் இல்ல, ஆஞ்சநேயரும் அப்போ அதே கட்டுப்பட்ட மாதிரி இருந்த உள்ள போய் பார்த்துட்டு வருவோமே ராவண சபை எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு. அதனால போனார், பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் தான் அந்த லங்கா நகரத்துல தகனம், லங்கா தகனம்லாம் அதுக்கு பிறகுதான். அப்போ இந்த பகவான் அடையறத்துக்கு எம்பெருமான் கீதையில் அருளி செய்த உபாயமான கடைசியா சொன்னது சரணாகதி அனுஷ்டிச்ச பின்னாடி தன்னை காத்து கொள்ளணும்ன்றதுக்காக எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறத பாதுகா சகஸ்ரத்துல ஒரு ஸ்லோகத்துல சாதயந்தி மதுவைரி பாதுகே சாதவகா ஸ்திரமுபாயம் அந்திமம். சாதுக்கள் மதுவைரி பாதுகே, மதுன்ற அசுரனை கொன்னவர், அதனால மதுவுக்கு எதிரி இவர், அவனுடைய பாதுகை என்னன்னா இந்த மது கேட்ட வாழ் விற்த்தாந்தத்தை சொல்றதுக்கு காரணம், இவா ரெண்டு பேர் ரஜோகுணம் தமோகுணம் உருவெடுத்து வந்தா போல வந்தா. இது அழிச்சாச்சுன்னா சத்துவகுணம் மேலோங்குது. முதல்லயே பார்த்தோம் சத்துவகுணம் மேலோங்கினவாள் அப்படின்னு. அது இருந்தால்தான் நம்ம வந்து சரணாகதி அனுஷ்டிக்கணும்னு தோணும். அதனால அந்த திருநாமத்தை இங்க ஒண்ணு எத்தனையோ பாதுக ரங்க பாதுகே நிறைய சொல்றேன். இதை சொல்றதுக்கு காரணம் இங்க சொல்லப்படுறது சரணாகதி, இந்த பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் ஒத்தனுக்கு தோணணும், மகாவிஸ்வாசம் வரணும், வேற முயற்சி பண்ணக்கூடாது, என்ன ஆயிடுமோன்னு கவலையும் படக்கூடாது. இத்தனை பண்ணாம இருக்கணும்னால் சாத்விகனா இருக்கணும், சத்துவகுணம் மேலாகணும். அதனால அந்த திருநாமத்தை கொண்டு அழைக்கிறார். அது போல சாதவகா சாதுக்கள் ஸ்திரமான உபாயமான அந்திமமாக சொல்லப்பட்ட சரணாகதி அனுஷ்டிச்ச பின்னாடி தொத் பிரவர்த்தி வினிவர்த்தனோசித, அது இன்னும் ஏதான இருக்கட்டமே கூட தன்னை காப்பாத்துற பொறுப்பு ஏதானா பண்ணலாமான்னு யோசிக்கிறது இல்லை. அப்போ ஸ்வப்ரவர்த்தி வினிவர்த்தனான்விதம், அதுலேருந்து விடுபட்டும், ஸ்வப்ரவர்த்தி வினிவர், அதுலேருந்து விடுபட்டு வெளியில வர்றது பண்ணக்கூடாது, அவசியம் இல்லை, எம்பெருமான் பார்த்துக்கிற அப்படின்னு பாதுகா சகஸ்ரத்துல பிரகீர்ண பத்ததி அதுல ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாங்கிறார். அப்புறம் பக்தி மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம முன்னோர்கள் பிரபத்தி மார்க்கத்துக்கு வந்தா, ஏன் வந்தா? அந்த காலத்துல இருந்தது பக்தி, யாரோ எல்லாம் பண்ணா யோகம் தெரியும் நாதமுனிகளுக்கு. ஆனால் அவர் வந்து பகவான் அடையறதுக்கு பிரபத்தி மார்க்கத்தை தான் வச்சிருந்தார், அனுபவிக்கிறதுக்கு யோகம் அந்த மாதிரி. அது போல அத எந்த ஸ்லோகத்துல சொல்றார் அப்படின்னா, விவித்சா வேதாளி விகம பரிசுத்தேபி ஹிருதயே பட்டு பிரத்யாகார பிரபுதி புடபாக பிரசகிதாக அப்படின்ற தயாசதக ஸ்லோகம். இப்ப எட்டு அங்கம் சொன்னோம், யம நியம ஆசன பிராணாயாமம். இது வரைக்கும் சுலபமா வரா மாதிரி தோணும், அதுவே கட்டம். பிராணாயாமம்னே சொல்ற கிரமத்துல பண்ணிட்டு இருக்குமான்னு தெரியாது, அதனால வந்து அங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறதுனால் தங்கத்தை புடியாக்கிறதுக்கு ஏதோ வழியெல்லாம் சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு கட்டமானது இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. அப்புறம்தான் வந்து எம்பெருமான தாரணம் கொண்டு நில நிறுத்த முடியும், நிறுத்தின பின்னாடி தான் தியானம் பண்ண முடியும். பிரத்யாகாரமே ரொம்ப கட்டோன்னுட்ட, அப்போ என்ன தனம், தானியம், கிரகம், க்ஷேத்திரம், புத்திரன், மித்திரன், மனைவி, சொர்க்கம், இப்போ இதெல்லாம் அழியக்கூடிய பொருள். அப்போ இதெல்லாம் அடையணுன்ற ஆசை பேராசை. அந்த பேராசைய வேதாளத்தை தவிர்த்து, ஏன்னா விவித்சா வேதாளின்ற வேதாளம்ன்றது ஏதோ பிசாச்சம், அதுகிட்ட போய் யாரா பேசிட்டு இருப்பாளான்னா இல்ல. அதை எப்படி வெறுக்கிறோமோ அந்த மாதிரி வெறுக்கணுமா இந்த பசு புத்திர ஆராமம்னு எடுக்கிற சம்ஸ்கிருத ஸ்லோகத்துல வரும்பொழுது அததான் இங்க. அப்போ பரிசுத்தமாக கடுமையான பிரத்யாகாரம், பிரத்யாகாரம்னா இந்திரியங்களை அடக்கிறது. இதுக்கு அஞ்சி சில மகான்கள் ஸ்ரீனிவாச தயாதேவிய வணங்குறா. அப்போ அவ என்ன பண்ணணும் பண்றா, பகவானுடைய கட்டளைகளை மீறாமல் இருந்துண்டு மீறினால் ராஜபுத்திர அபராதிபத்து அப்படின்ற கிரமத்துல வந்து எம்பெருமான் தண்டிச்சிருவார். ராஜாவுடைய பிள்ளையா இருந்தாலும் தப்பு பண்ணால் தண்டிப்பா, அந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் கொஞ்சமா இருக்கும். இதுல மீறாமல் நம்ம இருந்துண்டு நம்ம அறியாமல் சில தவறுகள் நேர்ந்தால் அப்போ எம்பெருமானுடைய தண்டனை லகுர் தண்டவம், கொஞ்சமா தண்டிப்பார். ஏதோ வேலிட்டு பாயும் அது முள்ளிட்டு பாயும் கணக்கிலே, அந்த மாதிரி கிரமத்துல பண்ணி தான் உறுதியாக மோட்சம் தருகிறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து நச்சாவயதி அச்சுதனான எம்பெருமான் வந்து நழுவறதில்லை அப்படின்னு. அப்போ இப்படி எம்பெருமானே பரம்பொருள், அவனுடைய திருவடிவாரத்துல அபச்சாரப்படக்கூடாது, அனுகூலமாகவே இருக்கணும். அவனை விட்டா வேற உபாயம் எனக்கு கிடையாது. நானும் எப்படி இருக்கேன்னா சீக்கிரமாக மோட்ச பலனை பெற விரும்புறேன். ஏன்னா அது வந்து காலம் ரொம்ப தேவைப்படும். இந்த ஜென்மாவில நேரலாம் பக்தியோகம் பண்ணா, இல்ல அடுத்த ஜென்மாவில கூட வரலாம் அந்த விட்ட குறை அப்படிம்பாங்க. அதை வச்சுட்டு அதுல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு தான் திரைவர்ணி காலா இருக்கணும். அப்புறம் சமாபனம் முடிவு வேற இதுல கூட இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் வேண்டான்னு வச்சிருக்கு. அப்புறம் சீக்கிரமே எனக்கு வேணும், இத எனக்கு கிடைக்கும்படி பண்ணணும்னால் எம்பெருமான விட்டால் வேற யாரும் கிடையாது. சரணாகதி தன்னிடத்துல பண்ணினவாட எம்பெருமானம் விடுறதில்லை. தஸ்மாதபி வத்யம் பிரபன்னம் ந பிரதிப்ரயச்சந்தி, அதெல்லாம் சுதி வாக்கியம், அதுல இருந்து தெரிஞ்சு. அகையினால அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினேன். அப்போ இதுவரை என்ற வரையில சேத்தனன் மனோவாக்காயங்கள்னால செய்ய வேண்டியத செய்த பின்னாடி இனிமே பகவானுடைய பொறுப்பு. அதனால பர நியாசம், நான் காப்பாற்ற வேண்டியதுன்றது இல்லாமல் பகவான் காப்பாத்துவது, அவனிடத்துல இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை ஒப்படைக்கிறது அது. அதனால நம்ம பிரவர்த்திக்க வேண்டாம். அப்போ தன்னுடைய முயற்சிய அதனால விடுறாய்வா அப்படின்னு விளக்கம். இப்போ இங்க பாசுரத்துல செம்பொன்மேனி அப்படிங்கிறது தம்முடைய ஆச்சாரியரும் திருத்தகப்பனாருமான சுவாமி தேசிகனுடைய சுபாஸ்ரயமான திவ்யமங்கள விக்கிரகத்தை பிரத்யக்ஷமாக அனுபவிச்சிருக்கார். ஏன்னா அவருடைய குமாரர் கேட்கவே வேண்டாம். அதனால் அப்போ ஆச்சாரிய நிஷ்டையில நம்பிக்கை எனக்கு, அதாவது தான் சு ஆச்சாரியத்துல விஜாபிக்கிறது, ஆச்சாரியன் நமக்காக சரணாகதி அனுப்பிக்கிறார், அதான் ஆச்சாரிய நிஷ்டை. ரெண்டுதான் இப்போ வழக்கத்துல நம்ம எல்லாரும் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறது ஆச்சாரிய நிஷ்டை. சன்னதி சம்பிரதாயத்துல அவ உத்தி நிஷ்டைன்னு யாரு சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ வாயாலேயே சொல்ல வச்சு, அதுக்கப்புறம் அந்த சில விஷயங்களை அவ சொல்றா, அதை சொல்ல வச்சு அந்த மாதிரி பண்றான்னு, அது உத்தி நிஷ்டை. இந்த ரெண்டு தான் கிரமத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால இப்படிப்பட்ட ஆச்சாரிய மூலமாக சரணாகதி பண்றதுல தனக்கு நம்பிக்கை உண்டாயிற்று அப்படிங்கறத மறவேன் இனி நின் பதமே அப்படின்னு சாக்கிற விஷயத்துல ரசிக்கலாம். அப்போ குமார வரதாச்சாரியார் சுவாமிக்கு சரணாகதி சுவாமி இடத்திலே ஆச்சுன்றதையும் இது சூச்சிப்பிக்கிறது இந்த பாசுரம் ஒரு குறிப்பினால. அப்படி இங்க சுவாமி சேட்லூர் சுவாமி ஒரு விஷயத்தை சாய்க்கிறார் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்துல. நின் அருள் என்னும் சீர் ஓர் அறிவை ஆனதன. எப்பெருமானுடைய அருள் தான் பிராட்டியாவும். அப்போ பெருமாளுடைய கருணை அந்த குணமே வழிவெடுத்து வந்தது போல பெரிய பிராட்டியா. பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பொறுமை அந்த குணமே வழிவெடுத்து வந்தது போல பூமி பிராட்டியா. இங்க சுவாமி தேசிகன் எப்படியா, பெருமாளுடைய அன்பு அதுவே ஒரு உருவெடுத்து வந்தால் அது யார் அப்படின்னா சுவாமி தேசிகன் தான், தேசிகனுடைய அவதாரம் அப்படின்றத சொல்லி அப்படிப்பட்ட அந்த சுவாமி தேசிகனிடத்துல அவருடைய குமாரர் தான் அனுஷ்டித்த சரணாகதி அந்த விஷயத்தை தெரிவிக்கிற விதத்துல இந்த பாசுரம். ஆறாக எண்ணும் அரும் கருமம் ஞானம் காதல் கொண்டு வேறாக நிற்கும் விறகு எனக்கு இல்லை விரத்தி இல்லை தேராது திண்மதி சீரார்கதியிலும் செம்பொன்மேனி மாறாத தூப்புல் மாலே மறவேன் இனி நின்பதமே என்றவாறு இந்த பாசுரத்துக்கு ஒரு கிரமத்துல அவளுடைய நியமனத்தின் பேர்ல அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு பெற்றமைக்கு தலையெல்லால் ஒரு கைமாறு காணகில்லைன்றத சொல்லி இதுல நிறை ஏதானா இருந்ததுன்னால் ஆச்சாரிய கடாட்சம் தகப்பனாருடைய அனுகிரகம் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.